மலைகளின் மீதும் நதிகளின் மீதும் மரங்கள் மீதும் மலர்கள் மீதும் ஒளிரும் ஒளியே பயிர்களின் மீதும் பறவைகள் மீதும் உயிர்கள் மீதும் உடல்கள் மீதும் உலவும் உணர்வே. உன்னை நான் நாளும் பாடும் கீதமே, உலவிடும் காற்றில் எந்த நாளுமே. உன்னை நான் நாளும் பாடும் கீதமே, உலவிடும் காற்றில் எந்த நாளுமே. கண்ணிலே இமையென என்றுமே துணையென, கண்ணிலே இமையென என்றுமே துணையென, கை தந்து காவல் என்று காக்கும் உன்னை நான் நாளும் பாடும் கீதமே. உலவிடும் காற்றில் எந்த நாளும் எண்ணாத நாளும் இல்லை நானுனை, எப்போதும் தெய்வம் நீயே என் துணை. எண்ணாத நாளும் இல்லை நானுனை, எப்போதும் தெய்வம் நீயே என் துணை. ஜீவனின் ஜீவனே சேர்ந்திடும் தேவனே, மாமலை வாசனே மனிதரின் நேசனே, உன் பாதம் காணும் வரம் வேண்டுமே. உன்னை நாளும் பார்க்கும் மனம் வேண்டுமே. மலைக்கோவில் மீது ஜோதியாக வாழும் உன்னை நான் நாளும் பாடும் கீதமே. உலவிடும் காற்றில் எந்த நாளுமே. பன்னீரும் பாலும் தேனும் ஊற்றியே, பனிமுத்து மாலை கொண்டு சூட்டியே. பன்னீரும் பாலும் தேனும் ஊற்றியே, பனிமுத்து மாலை கொண்டு சூட்டியே. பாடியே தேடியே பக்தியில் கூடியே, வாடியே ஓடியே வருகிறோம் தேடியே. அன்போடு காக்கும் அருள் மாலையே, அகலாது என்றும் உன் ஜோதியே. இனி காலம் யாவும் காவலாக வாழும் உன்னை நான் நாளும் பாடும் கீதமே. உலவிடும் காற்றில் எந்த நாளுமே.